வடக்கிலிருந்து வெளியேறிய மக்கள் வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் உள்ள நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களில் சிலர் தமது உறவுகளுடன் தொடர்புகளை இழந்த நிலையில் அவர்கள் குறித்த தகவல்களுக்காக ஏங்கி கிடக்கின்றார்கள். உறவுகள் குறித்த தகவல்களுக்காக ஏங்கியிருக்கும் நூற்றுக்கணக்கானவர்களில் ஒருவர் தான் சுபத்ரா. இல்ல இதே இல்ல இன்னொரு பிள்ளைகள் இருக்கிறோம், பொம்பளை பிள்ளைகள். அவர் அவருடைய அப்பா வந்து இப்ப காணாம போயிட்டார். அவருக்கு சுபத்ரா போலவே தனது ஒன்றுவிட்ட சகோதரியான தர்ஷினியை தேடிக்கொண்டிருக்கின்றார் கவிதா. கடைசியா வந்து பொக்கனிலிருந்து நாலாம் மாதம் 20ஆம் தேதி வலிக்கிட்டவன். அவங்க வந்து ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் இவன் தான். அவன் வந்து இப்ப அருணாச்சலம் போகலவே இந்த அம்மா அப்பா இருக்குது. நல்லா வாணிய மட்டும் வாணியன்னு வீட்டு பேர் வாணியவாது அவன் வாணியன் சொல்றது. கவிதாவும் சுபத்ராவும் குறியீடுகள் மட்டும்தான். இவர்களைப் போல் தமது உறவுகளின் நிலை தொடர்பில் அறியும் ஆர்வத்தோடு இன்னும் பலர் இந்த முகாம்களில் காத்திருக்கின்றார்கள். இவர்கள் பிரிந்து போன தமது உறவுகள் மீண்டும் தம்மோடு இணையும் நாளுக்காய் காத்திருக்கின்றார்கள். பிரிந்த குடும்பங்களை மீள் இணைப்பு செய்வது சவால் மிக்கது. தம்மால் முடிந்தவரை பிரிந்த குடும்பங்களை ஒன்றிணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக சேவைகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறுகின்றார். குடாநாட்டு மக்களை தவிந்த இனியவர்களை அவர்கள் இன்னும் அங்கால் வெளியேற்றுவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். அதுவரையில் அதுக்கிடையில் இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, விரைவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்ப நலம்புரி நிலையங்கள்ல இருக்கின்றவர்களிடம் அந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அந்த விவரங்களை திரட்டுகின்றார். அந்த விவரங்களை திரட்டிய பின்பு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வவுனியா, யாழ்ப்பாணம் என இரு வேறுபட்ட மாவட்டங்களில் வாழும் இந்த மக்கள் தமது உறவுகளை தேடி கண்ணீரோடு காத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முனைப்பான முயற்சிகளால் பிரிந்த பல குடும்பங்கள் இதுவரை ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒன்றிணைவிற்காய் காத்திருக்கும் இந்த உறவுகளின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகின்றது. ஏழையின் நீதிக்கு கண் உண்டு.